ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಭಾರದ್ವಾಜಕುಲಾಬ್ಧಿಶೀತಕಿರಣ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸಗುರೋಃ ಲಬ್ಧ ಶ್ರೀಧರ ಚಕ್ರಲಾಂಛನ ವಿಧಿಂ ರಂಗೇಂದ್ರ ಯೋಗೀಶ್ವರೇ ವಿನ್ಯಸ್ತಾತ್ಮಫಲಂ ತದೀಯ ಕರುಣಾ ಸಂಪ್ರಾಪ್ತ ಸಜ್ಞಾನಕಂ ವಂದೇ ಶಾಂತಿದಮಾದಿಯುಕ್ತಮನಘಂ ಶ್ರೀಮಾಧವಾರ್ಯಂ ಗುರುಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಚಕ್ರಾಂಕ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧೌ ವರದಪದ ಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ್ಯಸ್ತಭಾರಂ ಶ್ರೀವಾಗೀಶಾತ್ತತುರಿಯಂ ಷಠಲಿಪಿಯತಿರಾಡ್ವೇದ ಚೂಡಾರ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ನವಕರಿಮಥನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀತುರಗವದನ ಪಾದೂ ಸಂತತ ಪರಿಚರಣ ಮಾತ್ರ ಪರಮಾರ್ಥಃ ಜಯತು ಶ್ರೀಮಾನಭಿನವರಂಗೇಂದ್ರ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಪರಕಾಲಃ ಪರ್ಯಾಯ ಭಾಷ್ಯಕಾರಾಯ ಪ್ರಣತಾರ್ತಿಂ ವಿಧೂನ್ವತೇ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾಯ ದ್ವಿತೀಯ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ತಸ್ಮೈ ರಾಮಾನುಜಾರ್ಯಾಯ ನಮಃ ಪರಮಯೋಗಿನೇ ಯಶ್ರುತಿ ಸ್ಮೃತಿ ಸೂತ್ರಾಣಾಮಂತರ್ಜ್ವರಮಶೀಶಮತ್ ತಸ್ಮೈ ಯತ್ಪದಾಂಭೋರುಹಧ್ಯಾನವಿಧ್ವಸ್ತಾಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿತಂ ಸ್ತೋತ್ರರತ್ನತಲೆ 48th ಶ್ಲೋಕಂ 49th ஸ்லோகம் ரெண்டத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாத் குரு. இதற்கு முன் ஸ்லோகத்தில் தன்னுடைய நிகிருஷ்டமான தசையை திக அசுச்சிம் அவினீதம் என்ற ஸ்லோகத்தினால் சாதித்து அப்படிப்பட்ட அடியேன் உம்முடைய கைங்கரியத்தை ஆசைப்படுகிறேன் என்று சாதித்தார். தவ பரிஜனபாவம் காமையே காமவிருத்தஹா என்று சாதித்தார். தன்னுடைய அயோக்கியதா பிரகடன பூர்வகமாக அப்பேற்பட்ட பேராசை பிடித்தவனாக இருக்கிறேன் என்ற தாத்பரியம் துவனிக்க சாதித்தார். இந்த ஸ்லோகத்தில் அபராத சஹஸ்ர பாஜனம் கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு என்று உம்முடைய கிருபையினால்தான் என்னை ரட்சிக்க வேண்டுமே தவிர அடியனுடைய யோக்கியத்தையினால் அடியனை ரட்சிப்பதற்கான வாய்ப்பானது இல்லை என்று இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சாதாரணமான இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான அபராதத்திற்கு பாத்திரமாக இருக்கிற அடியனை பீமபவார்ணவோதரே பதித்தம் அதிபயங்கரமான சம்சார சாகரத்தில் விழுந்துள்ள அடியேனை, வேறு கதியில்லாத அடியேனை, சரணாகதி பண்ணியிருக்கிற அடியேனை, கேவலம் கிருபையா ஹே ஹரே ஆத்மசாத் குரு, உம்முடைய கிருபையினால மட்டும் ஹே பகவானே ஹரே ஆத்மசாத் குரு உம்முடையதாக ஆக்கிக்கொள்ளும். ஆத்மசாத் கரணம்னா தந்தாக ஆக்கிக்கிறது. அழகான பதங்கள். இதற்கு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பாஷ்யம் அருள்றார். யத்யேவம் ஸ்வேனாபி நிந்தனீயா த்வம் இதானீம் அபி அபராத்யசி தர்ஹி கதம் மே கதம் தே சீக்கிரம் மத் பிராப்திம் தாஸ்யாமி இத்யத்ர அனர்ஹஸ்யாபி மம அத்யந்த தயனீயதயா ஸ்வப்ராப்தி அர்ஹதா ஆபாதனம் ஆத்மசாத்கரணம் ச கிருபையா ஸ்வயமேவ குர்வித்யாஹ அபராதேதி என்று அவதாரிக்கை இடுகிறார் இந்த ஸ்லோகத்திற்கு. அழகான அவதாரிக்கை அது. நீக்க பெருமாள் கேட்கிறார் அப்படின்றதாக மனசுல வச்சுக்கணும். அதாவது பெருமாள், நீ கணக்க யோக்கியத்தை இல்லாதவனாக இருக்கும் பட்சத்தில் நிந்தனீயமான சுபாவத்தை உடைத்தாக இருப்பவனாகிற பட்சத்தில் எல்லோரும் நிந்திக்கக்கூடிய அளவிற்குத்தான் உன்னுடைய சுவாவம் திகசுச்சிம் அவினீதம் என்ற ஸ்லோகத்தில் நீரே ஒப்புக்கொண்ட அளவுக்குதான் உன்னுடைய ஸ்திதி இருக்கும் என்றால் ஆள வந்தாரே, அது வந்து கதம் தே சீக்கிரம் மத் பிராப்தியும் தாசியாமி, உமக்கு எப்படி சீக்கிரம் என்னுடைய பிராப்தியானது கிடைக்கும், நான் எப்படி என்னுடைய சரணாரவிந்த கைங்கரியத்தை உமக்கு கொடுத்துடுவேன், நீர் எப்படி எதிர்பார்க்கிறீர் அப்படின்னு பெருமாள் கேட்டார்னா, அதற்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார். எப்படி என்னால் எத்யேவம் ஸ்வேனாபி, நீரே உண்மையே நிந்திச்சுக்கிற லெவல் தான் உமது இருக்குன்னால், மத்தவா நிந்திக்கிறது இருக்கட்டும், உம நீரே நிந்திச்சுக்கிற அளவுக்கு தான் உம்முடைய ஸ்திதி இருக்குன்னால், நான் எங்கேந்து உமக்கு என்னுடைய கைங்கரியாத்மகமான மோட்சத்தை எப்படி பிரசாதித்தருள்வது என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவது என்று இந்த ஸ்லோகத்தில் ஆளவந்தார். தன்னுடைய பதிலாக சாதிக்கக்கூடிய ஸ்லோகம் இது என்று அவதாரிக்கை. எப்படி சீக்கிரம் மத்பிராப்தின் தாசியாமி கதம் இத்தியத்திர இத்தியத்திர, அந்த கேள்விக்கு பதிலாக அந்த இடத்துல அனர்ஹஸ்யாபி மம, நான் அனர்ஹனாக இருந்தாலும் கூட அத்தியந்த தயனீயத்தையா, குழந்தை எப்படியானா ரொம்ப தப்பு பண்ற குழந்தையா இருந்தா கூட அம்மா அதுங்கிட்ட ஒரு தயையை காமிப்பாளே, அந்த மாதிரி அத்தியந்த தயனீயன் அடியேன், தயையை வேற எங்கேயும் காமிக்க முடியாது, அடியின் இடத்துல தான் காமிக்க முடியும், அத்தியந்த தயனீயத்தையா தொத்பிராப்தி அருகதாபாதனம், உம்முடைய உம்மை அடைவித்தல் என்கிற அந்த செயலை நீர் ஏற்படுத்தி கொடுப்பது என்பது, மேலும் உம்முடையதாக என்னை ஆக்கிக் கொள்வது என்பது கிருபையா ஸ்வயமே குரு, உம்முடைய கிருபையினால மட்டும் நீரே பண்ணும் என்று சாதிக்கிறார் அபராதே. அதாவது சரணாகதி பண்ணிட்டால் பெருமாள் நிச்சயமாக ரட்சிப்பார் என்ற தைரியம் ஆச்சாரியாளுக்கு எப்பவுமே இருந்துருக்கு. அகத்தியம் சரணாகதம் ஹரேன்ற ஸ்ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம அனன்யகதித்வம் ஆகிஞ்சின்யம், இந்த ரெண்டு பிரபத்திக்கு அங்கபூத்தமான ரெண்டும் அனுஷ்டானம் பண்றார் இந்த ஸ்லோகத்தில். அகத்தியம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு என்று, இதற்கு முன்னையே நனிந்திதமிதி பூர்வோக்தம் அத்த அபராத சகசிரபாஜனம் இத்தி அனுதித்தம், நனிந்திதம் கர்ம ததஸ்திலோகே சஹசிரசோ என் நமயாவியதாயி என்ற ஸ்லோகத்தில் ஆயிரக்கணக்கான தப்புகள், அந்த மாதிரி ஒரு தப்பு கூட இல்லை எது நாம் பண்ணாத இருந்திருக்கணும் அப்படின்ட்டு, நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே, அது ஆயிரக்கணக்கான தப்புகள் அடியன் பண்ணாத தப்பு லோகத்துல கிடையாது அப்படின்னு சாதிக்கிற கிரமம் அது, முன்ன ஏற்கனவே சாதிச்சிருக்கார். அததான் இந்த இடத்துல அபராத சஹசிரபாஜனம் இடத்துல ஞாபகப்படுத்துறார் பெருமாளுக்கு. நனிந்திதம் இது பூர்வோக்தம் அத்த அபராத சஹசிரபாஜனம் இத்தி அனுதித்தம், ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இங்க மறுபடியும் அனுவாதம் பண்றார், ரிப்பீட் பண்றார் அர்த்தம். அனுதித்தம் உதித்தம் அனுதித்தம் தச்ச க்ஷமாதிகுணைக பாஜனேன த்வயா சர்வம் க்ஷந்தவ்யம் இது சூச்சனார்த்தம், ஏனால் அதை எதுக்குடா ஞாபகப்படுத்துறார் மறுபடியும் மறுபடியும் நான் அபராத சகசிரபாஜனம்னு, அது ஏற்கனவே சொன்ன அந்த நனிந்திதம் ஸ்லோகத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறார் இங்க பெருமாளுக்கு. அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தினா அவர் கோபம் உருமா வராதோ? ஆனால் சாதாரணமாவே ரிப்பீட் பண்ணா கோபம் வரும் யாருக்கா இருந்தாலும், அதை ஏற்கனவே சொல்லிட்டீரே அப்படின்னு வா. ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது, பாவம் தன்னுடைய ஸ்வரூபத்தை தன்னுடைய என்ன நல்ல சுவாவம், எத்தனையோ பேர் தப்பு பண்ணவா தப்பே பண்ணலன்றா, இவர் தப்பு பண்ணவே இல்லை தப்பு பண்றாருன்னு சொல் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு பத்தியா அப்படின்ட்டு ஒரு கிருபையானது நிச்சயமாக ஏற்படும். கிருபையா கேவலம் ஆத்மசாத்துருன்னு இருப்பார். அந்த கிருபையானது எப்படா ஏற்படும்னா, ஒரு வெள்ளந்தியா இருக்கணும் மனசு. ஆச்சாரியாளுக்கு பெருமாள் எப்பவும் செவிசாய்ப்பதற்கு காரணம் கூட இதுதான். சரி, இந்த ஆச்சாரியர் சொல்றார் இவர் ரொம்ப நல்லவர், இவர் வெள்ளந்தியா இருக்கார், சாத்விகமா இருக்கார், இவருக்காகவாவது அவரை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு இவரே என்ன பண்றார், ஆளவந்தாரே, ஆளவந்தார் வார்த்தைக்கே நல்ல கௌரவம் உண்டு பெருமாளுடைய மனசுல. ஆனா பிதாமகம் நாதமுனி விலோக்கிய பிரசீத மத்வர்த்தம சிந்தையத்துவார் பின்னாடி சாதிக்க போறார். அப்படி நம் ஆச்சாரியர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் இதே மாதிரி ஸ்வபாவம் உடையவர்கள், அப்பதான் ஆச்சாரியகத்துவமே ஒருத்தருக்கு ஏற்படும். கபட்டமாகவோ இல்ல வஞ்சனை பண்றவனாகவோ இருந்தால் உண்மையிலேயே வஞ்சனர். வஞ்சன பிறகான் தன்னை சாதிச்சுக்கிறது வேற. லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கா அந்த மாதிரி. அந்த சுபாவத்தெல்லாம் தன் மேல ஏறிட்டுண்டு இப்படிதான் இவனும் இருப்பானோ, எல்லாரும் இருக்க மாதிரி தான் இவனும் இருப்பான், இவன் வண்டி என்ன பெருசா விசேஷமா இருந்துட போறான்னு பெருமாள் ஒதுக்கிடக்கூடாது இல்லையா? சமூகமா ஒதுக்கிட்டாருன்னு வச்சுக்கணும். அந்த சமூகத்துல தானும் சேர்ந்துடக்கூடாதுன்ற பயத்துல அந்த கிருப்பைன்றத ஒண்ணுத்த நம்ம ப்ரவோக் பண்ணணும். பெருமாளுடைய கிருப்பைய ப்ரவோக் பண்ணணும். அதை வந்து அதை வந்து தூண்டி விடணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த மாதிரியாக தோஷங்கள் எல்லாம் சம்பாவிதமான தோஷங்கள் எல்லாம் தன் மேல ஏறிட்டுக் கொள்ளுகிறார் என்று தெரியுது. என க்ஷமாதி குணைக்க பாஜனேனத்வயா, க்ஷமை ஒன்னே, பொறுமை ஒன்னையே குணமாக, பொறுமை முதலான குணங்கள், பொறுமை தயை இதெல்லாம் க்ஷமாதி குணைக்க ஆதி சப்தத்தினால தயையெல்லாம் எடுத்துக்கணும். அந்த குணைக்க பாஜனேனத்வயா, குணங்கள் மட்டும்தான் இருக்கு, ஒரு தோஷம் கூட கிடையாதுன்னு தாத்பரியம். குணைக்க பாஜனேனன்றதுல குணங்களை மட்டுமே உம்மிடத்தில் தரிக்கின்ற உமால் பாஜனம்னா பாத்திரம், அது குணைக்க பாஜனேனத்வயா சர்வம் க்ஷந்தவ்யம் இது சூச்சனார்த்தம். என்னுடைய அபராத சகசிரங்களையும் அனிந்தித்தம் கர்ம என்ற ஸ்லோகத்தில் சொன்ன எல்லா அபராதங்களையும் பொறுத்தருள வேண்டும் என்று சூச்சிப்பதற்காக மறுபடியும் சொல்றார். மறுபடியும் சொன்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சுவாமி அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மேல வேல்யூ அடிஷன் இருந்ததுன்னா புனருக்திக்கு தோஷம் கிடையாது. அதே விஷயத்த மறுபடியும் சொன்னா கூட ஒரு வேல்யூ அடிஷன் வேணும். அதே புத்தகத்தை மறுபடியும் எடிஷன் போன்றா கூட வேல்யூ அடிஷன் இருந்தா தான் அந்த எடிஷனுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்ற மாதிரியாக அது இப்ப க்ஷமிக்கணும்னு சூச்சனை பண்றதுக்காக மறுபடியும் அதெல்லாம் ஞாபகப்படுத்தினேன் சுவாமின்னு தாத்பரியம். நிமஜ்ஜதை பிராகுப்தம் பதிதம் இத்தியாதினா புனர்கிரகீதம் நிமஜ்ஜதோனந்த மகார்ணவாந்தஹா சிராயமே கூலமிவா சிலப்தஹாம் த்வயாபி லப்தம் பகவன் நிதானிம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹா என்ற ஸ்லோகத்தில் அடியன் சம்சார சாகரத்தில் முழுகுகிறேன் என்று அனந்த மகார்ணவாந்தஹா நிமஜ்ஜதஹா என்று சாதித்தார். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறார் பதிதம் பீம பவார்ணவோதரே என்பதனால். இது எதுக்குடா சொல்றார்னா, ஞானினாம் புண்ணியபலாம் சோபி ராகானுவர்த்தி ஹேதுதையா அத்தியந்த பயாவகா இத்தியபிப்ராயேன பீமசப்தஹா. மறுபடியும் இதை எதுக்கு திருப்பி சொல்றாருன்னா அதே பூர்வோக்த ரீசன் தான், காரணம் தான். அவனுடைய க்ஷமாதி குணைக்க பாஜனேன தொயா சர்வம் க்ஷந்தவ்யம், பொறுத்துண்டு இந்த என்னை தூக்கி விடணும், மறுபடியும் இந்த சம்சார சாகரத்தில் முழுகாம தூக்கி விடணும்னு மறுபடியும் பிரார்த்திக்கிறதுக்கு தான். ஞானினாம் புண்ணியபலாம் சோபி, ஞானிகளுக்கு புண்ணியத்தினுடைய அம்சம் இருந்ததுன்னா கூட அது என்ன ஆகும்னா மறுபடியும் ராகாதிகளை தூண்டிவிடும் புண்ணியத்தினுடைய பலன். அதுவும் புண்ணியம் கூட பயாவகம்தான். அதனால பீம பவார்ண போதரின்னு சாச்சார். தேவரீரோன்னுமோ ஞானி, உம்முடைய ஞானமானது லோக பிரசித்தம், அந்த கீதையெல்லாம் சம்பூர்ணமாக ஒரு கீதார்த்த சங்கிரகமாக சாதித்தவர் நீர், பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் தாத்பரியங்களை நன்னா தெரிஞ்சின்றவர், அப்படி இருக்கிற ஞானியாக இருக்கிற நீர் எதுக்கு இந்த மாதிரிலாம் பிரார்த்திக்கிறாருன்னா அதுக்கு பதில் சாதிக்கிறார் பீம பவார்னவர். சம்சாரம் ரொம்ப அதி பயங்கரம் சுவாமின், எல்லாத்துக்கு பயங்கரம் பயங்கரம்ன்ற சம்சாரத்தை நாள் நாங்க ஏதோ கொஞ்சம் புண்ணிய காரியங்கள்னு சிலதெல்லாம் நல்ல காரியங்கள் நினைச்சுன்னு பண்ணியிருப்போம், அந்த புண்ணியம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுனாலும் கஷ்டம் சுவாமின். மறுபடியும் இந்த ராகாதிகளை தூண்டி விட்டுரும், அது ஆசைகளை எல்லாம் தூண்டிவிடும். நல்ல வஸ்தூல ஆசை தான் அப்படின்னுட்டு இந்த லோகத்தில் இருக்கிற ரத்னாதிகள் எல்லாம் ஆசையை தூண்டி விட்டுரும். ஸ்ரீரத்னமானது வசந்ததுன்னுட்டு அதில் போய் ஒரு ஆசையை தூண்டி விட்டுரும், வசந்த பெண்ணாச்சே அப்படின்னு ஆசையை தூண்டி விடலாம். அதனால இது சம்சாரம்ன்றது அதி பயங்கரம். பீம பவார்ன போதிரி, எங்கெல்லாம் சம்சாரத்தை பயம்னு சொல்றாலும் அங்கெல்லாம் கூட இந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா புண்ணிய பலன் கூட ராகானுவர்த்தி ஹேத்துவானபடினால அத்தியந்த பயாவகம், அது ரொம்ப பயங்கரம். மறுபடியும் பாபம் பண்ண ஏன் பயாவகம்னா, புண்ணியம் தானே நல்லது தானே, வஸ்து கிடைச்சதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதானேன்னா அவ சந்தோஷமா இருக்கேன்னுட்டு மறுபடியும் பாபங்கள் தானே சுவாமின் பண்ணுவோம். அதனால அத்தியந்த பயாவகா இத்தி அபிப்பிராயண பீமசப்தா ஏவம் சம்சாரஸ்ய அதிகோரத்துவ உக்தியாபி ஸ்வஸ்ய பரப்பிராப்தௌ விளம்பாக்ஷமத்வம் பிரதிஷ்டாப்யதே. மேலும் சம்சாரம் அதிகோரம் அப்படின்னு சொல்றதுனால தான் எவ்வளவு சீக்கிரமாக பகவத் பிராப்தி அடையணும் அவ்வளவு நல்லது சுவாமியின் விளம்பத்தை பொறுத்துக்க முடியாது அப்படின்னு பகவத் விரகத்தினுடைய அசகியத்தை எப்படி நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதோ க்ஷணேபிதே யத் விரகோதி துஸ்ஸஹா என்று இவரே சாதிச்ச கிரமத்தில் ஸ்வஸ்ய பரப்பிராப்தௌ விளம்ப அக்ஷமத்துவம் பிரதிஷ்டாப்யதே, அது ஸ்திரப்படுத்தப்படுகிறது. இதனால பீமசப்தத்தினால அகதி மித்தியனேன அகதிம்னு அப்புறம் பீமபவான போதரே சாதிச்சார். அதிபீமம்ன்றதுனால விளம்பாட்சமத்துவம் பிரதிஷ்டாப்பியத்தை, விளம்பம் பொறுத்துக்க முடியாது சுவாமின், லேட்டாக இருந்தால் அடையனால பொறுத்துக்க முடியாது, சீக்கிரம் கூப்பிட்டுக்கணும் சுவாமின், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்றது கிரமத்தில் இவரும் விளம்பத்தை பொறுத்து கொள்ள முடியும். க்ஷணம் க்ஷணத்தை கூட க்ஷணயுகம் மன்யமானாகா, ஒரு க்ஷணம் இந்த சம்சாரத்தில் இருக்கிறது கூட யுகமா தெரியணும். அகதிமித்தியனேன பிராகுப்த அனன்யகதித்வம் ஸ்தூணானிகன நியாயன ஸ்திரீக்கிரியதே. அகதிம் என்று சாதி, வேற கதி இல்லையின், அதாவது அனன்யகதி அனன்யகதித்வத்தை ஏற்கனவே சாதிச்சிருக்கார். தற்போது அகதி என்ற சப்தத்தினால் அதே விஷயத்தை தான் மறுபடியும் சூச்சிப்பிக்கிறார். அது எதுக்குனால் ஸ்தூணானிகன நியாயேன, கம்பம் நட்டுட்டால் கூட அது ஆடாமல் இருக்க வேண்டும் என்பதனால் கல்லெல்லாம் வச்சு பக்கத்திலெல்லாம் சுத்தி மறுபடியும் அந்த கம்பத்தை நன்னா நட்டு மேலெல்லாம் இடிச்சு திம்சு கட்டையெல்லாம் வச்சு இடிச்சு அதை ஸ்திரமாக்கி மறுபடியும் ஆட்டி பார்த்து அசங்காத இருக்கான்னு பாப்பா பாருங்க. அது மாதிரி ஸ்தூணானிக்கணன் நியாயன ஸ்திரீக்கிரியத்தை, சரணாகத்தின்றது ஒரு பீஜம், பீஜம் மாதிரி அது ரொம்ப பெரிய விருட்சமா பலிக்க போறது. அந்த சரணாகத்திய நன்ன ஸ்திரமாக்கணும்னா நான் வேற கதி இல்லை, எனக்கு வேற யாரும் உபாயாந்தரம் இல்லை, அடியேனே அனுஷ்டிக்கக்கூடிய உபாயங்கள் கூட அடியேன மோக்ஷாந்தமான சாம்ராஜ்யத்தை அடைவிப்பதில் சாமர்த்திய சமர்த்தம் அன்று என்று அவரிடத்தில் சரணாரவிந்தத்தில் அவரே அனன்யகதித்வத்தோட வேணும். அந்த அனன்யகதித்வத்தை தான் அகதிம் என்பதனால் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஸ்திரீக்கிரியத்தை ஸ்தூணானிகனன நியாயம், ஸ்தூணானிகன் ஸ்தூணான கம்பம், நிகணனம்னா அதை நடுறது, கணனம்னா தோன்றது, நிகணனம்னா நடுறது, அதை எப்படி கல்லெல்லாம் வச்சு பிகீராளோ அந்த மாதிரி. சரணாகதம் இதிச்ச பூர்வ பிரயுக்த ரக்ஷண வியாஜானுவாதா, ஏற்கனவே ரக்ஷணம் சொல்லியிருக்க, ரட்சிக்கணும்னு சாதிச்சிருக்க, அதை அனுவாதம் பண்றார். ரக்ஷணத்துக்கு ஒரு காரணம், ஏன் ரட்சிக்கணும், அப்படின்னு சரணாகதம் ஆச்சு அதனால ரட்சிச்சுதான் சுவாமி ஆகணும். அப்படி இல்லைன்னாக்க உமுக்குதான் கேட்டப்பேன், சரணாகதம் ரட்சிக்கலன்னு. சரணாகதானாம் சம்ரக்ஷகேத்து விருதம் பரதத்துதியம்னு சரணாகதி பண்ணி நீ ரட்சிக்கலன்னா உன்னுடைய பிருதம் வரதன்ற பிருதம் ரொம்ப நன்னா பலிக்கும் அப்படின்னு வியங்கியார்த்தமாக, ரொம்ப நன்னா பலிக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்க சுவாமி தேசிகன். இந்த மாதிரி தேனச்ச சரணம் சரணம் சரணம் ச பிரபன்னானாம் தவாஸ்மீதி ச யாச்சதாம் பிரசாதம் பிதிருஹந்திருணாம் அப்பி குர்வந்தி சாதவஹா அப்படின்ற ஒரு பிரமாணம். சாமானிய பிராப்தம் தொய் கைமுத்திய சித்தம் இது வியஜதே. சாமான்யமாக சரணாகதி அடைந்தவர்கள் தவாஸ்மி என்று உன்ன தவதாசகா அஸ்மி என்று யாச்சனை பண்றவாள், கெஞ்சரவாள், அவ அப்படிப்பட்டவாள், பிரசாதம் பிதிருஹந்திருணாம் அப்பி குர்வந்தி சாதவா, அவன் அப்படியே பிதிருஹக்தி பிதிருஹன தோஷம் பண்ணிருந்தாலும் கூட அவனை சாதவகா பிரசாதம் குர்வந்தி, அவனை சாதுக்கள் அவனை சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிறாள், சரணாகதி பண்ணானேன்னு ஏத்துக்கிறாள் அப்படின்னு சாமான்யமான சாமானிய சாதுக்களுக்கே நல்லவர்களுக்கே உள்ள உரித்தானது உம்மகிட்ட என்ன இல்லாமே போயிடும், நீ நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவன். அதனால் கைமுத்திய சித்தம், இவாளுக்கே இருந்ததுன்னா அவருக்கு இருக்காதா என்பதுதானே கைமுத்திய நியாயம். கிமுத்த இவர்களே ரட்சிக்கும் போது, சாதுக்களே ரட்சிக்கும் போது பெருமாள் ரட்சிக்க மாட்டாரா? அவர் இவர்களை காட்டிலும் குணங்களில் எத்தனையோ மடங்கு அதிகமானவராச்சே, அவருடைய அம்சம்தானே இந்த சாதுக்கள், இவாளிடத்துல இவ்வளவு குணம் இருக்குன்னா அவரிடத்துல எவ்வளவு குணம் இருக்கும் என்ற அவர் ரட்சிக்காமையா போயிடுவார் என்று கைமுத்திய நியாய சித்தம். இது வெஜ்ஜியதே, எதனால சரணாகதம் சொல்றதுனால. சரணேத்யுக்தம் ஹரிசப்தேன ஸ்தாபிதம், சரண்ய இத்யுக்தம், ஏற்கனவே சரண்ய சப்தத்தினால சொன்னதுதான் இந்த இடத்துல ஹரிசப்தத்தினால ஞாபகப்படுத்தப்பட்டது. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதஹா என்று அவர் எல்லா பாபங்களையும் போக்கடிக்கிறவர், அதனாலே அவர் சரண்யர், சர்வலோக சரண்யர் என்று சொல்றோம், ஆசிரியனியர் என்று அர்த்தம். ஏன்னா பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறாரே, அது ஹரிசப்தத்தினால ஸ்தாபம். சமர்த்த காருணிகோஹி சரண்யஹா, கேப்பபிளா இருக்கிறவன் கிருபையோட இருந்தா அவன்தான் சரண்யன். வெறும் கிருபையோட மட்டும் இருந்தான், கேப்பபிள் இல்லைன்னு சமர்த்தன் இல்லை என்றால் அவன் சரண்யனாக முடியாது. சமர்த்தன் ஆனா கிருபை இல்லை என்றாலும் சரண்யனாக முடியாது. அதனால சமர்த்த காருணிகோஹி சரண்யஹா தத்ர அனிதர சாதாரணம் பகவதஹா சாமர்த்தியம், இதுதான் மற்றவர்களால் முடியாத பகவானிடத்தில் உள்ள சாமர்த்தியம் என்னவென்றால் அவர் சமர்த்தனாகவும் இருக்கிறார் காருணிகனாகவும் இருக்கிறார். லோகத்தில் நல்லவர்கள் காருணிகர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் மறுபடியும் பெருமாளிடத்தில் தான் பிரார்த்திக்கணுமே தவிர ஸ்வயம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அற்றவர்களாக இருப்பார்கள். சாமர்த்தியமும் கருணையும் ஓரிடத்தில் ஒருங்க வாய்க்க பெற்றிருக்கிறது என்றால் அது பரமாத்மா தான். தத்ர அனிதர சாதாரணம் பகவதஹ சாமர்த்தியம், வேற யாராலையும் முடியாத பகவானுக்கு மட்டும் இருக்கிற சாமர்த்தியம் தான் கருணையையும் சாமர்த்தியத்தையும் ஒருங்கே பெற்றியிருப்பது. பிரம்மாணம் இந்திரம் ருத்ரம் ச யமம் வருணமேவ ச பிரசஹ்ய ஹர தேயஸ்மாத் தஸ்மாத் ஹரிசீரியதே இது புராணோக்தம். ஹரிசப்த நிர்வச்சனத்தில் அநேக நிர்வச்சனங்கள் வருது, அதில் பிரம்மாணம் இந்திரம் ருத்ரம் யமம் வருணம் இவர்களையெல்லாம் பிரசஹ்ய ஹரதே, அவர்களையெல்லாம் பலாத்காரமாக அவர் அழைத்துச் செல்கிறார், அவர் தன்வசப்படுத்துகிறார் என்பதனால் ஹரிஹி என்று சொல்லப்படுகிறார் என்று ஒரு புராண வசனம். ததா காருணிகத்துவம் ச ஆசிதானாம் இஷ்டானி ஹரதீதி விவக்ஷாயாம் விஞ்சிதம், ஹரதீன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று அர்த்தம். ஆசிதாளுக்கு இஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார்ன்றதுனாலையும் ஹரிஹி என்று அவருக்கு திருநாமம். ததா காருணிகத்துவம் ச ஆசிதானாம் அனிஷ்டானி ஹரதி, காருணிகத்துவம் ச அவருடைய காருணிகத்துவம் இருக்கே அது என்னடா பண்றதுன்னா ஆசிதார்களுக்கு அனிஷ்டங்களை எல்லாம் துரத்தி இஷ்டங்களை எல்லாம் கொடுக்க, இஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க அப்படின்றதுனால தெரியும். இல்ல ஹரிர் ஹரதின்றதுக்கு போக்கடிக்கிறார் என்றே அர்த்தம் என்று சொன்னால் கூட ஆஹரதி தான் கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு அர்த்தமாகும். ஹரதின்றதுக்கு தூரே துரத்துதல்னு தான் அர்த்தமாகும். அப்ப அனிஷ்டானி ஹரதி, அனிஷ்டங்களை எல்லாம் துரத்துகிறார் என்ற அர்த்தத்திலே அனிஷ்டங்களை எல்லாம் எதனால் துரத்துகிறார்னா காருணிகராக இருப்பதனால், காருணிகத்துவமே எல்லா அனிஷ்டங்களையும் துரத்தி விடுகிறது என்பதனால் வா என்பதனாலும் ஹரி என்று சொல்லப்படுகிறார். ஸ்மரியதேஹி ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதஹா என்று, துஷ்டன்களா இருந்தா கூட தன்னுடைய மனசால தியானம் பண்ணால்னா அப்ப அவளுடைய பாபங்களையும் பெருமாளானவர் போக்கி அருள்வதால் அவர் ஹரி என்று அழைக்கப்படுகிறார் என்று. தேவ பிரபன்னார்த்தி ஹர இத்தியாதி, தேவ பிரபன்னார்த்தி ஹர இத்தியாதிகள் சப்தங்கள்லாம் அங்கங்கு புராணங்களில் பேசப்பட்ட சப்தங்கள். பிரபன்னாள் ஆசிதாள், பிரபத்தியை பிரபத்தி செய்தவர்கள், அவர்களுடைய ஆர்த்தி கஷ்டங்கள் அவைகளையெல்லாம் ஹர போக்கடிப்பவர். உக்தம் ச பரமசம்ஹிதாயாம் யஸ்மாத் வியாப்தம் ஜகத்தேன தஸ்மாத் விஷ்ணு ரீதி ஸ்மிருதஹாம், விஷ்ணு சப்தத்துக்கு நிர்வசனத்தில் விசிலு வியாப்தௌ, விசிலு வியாப்தௌன்னு தாத்து, அதுலேருந்தான் விஷ்ணு சப்தம் வந்திருக்குன்னுட்டு விஸ்வம் விஷ்ணு வசக்காரஹான்னு பட்டர் வியாக்கியானம். அதுக்கு பரமசம்ஹிதையானது பிரமாணமாக எதனால் அவர் எல்லா இடத்திலும் வியாப்தமாக இருக்கிறாரோ, எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கிறாரோ அதனால் அவர் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். ஹரணாதேவ துக்கானாம் ஹரிரித்யபிதீயதே, எல்லா துக்கங்களையும் போக்கடிப்பதனாலேயே அவருக்கு ஹரிஹி என்று திருநாமம். ஞாத்தம்மையா வசிஷ்டேன புராகீதம் மகாத்மனா மகதீம் ஆபதம் பிராப்ய ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. இன்னும் பிரமாண வசனம் சாதிக்கிறார். வசிஷ்டர் ஏற்கனவே சாதிச்சிருக்கார், அடையனும் புரிஞ்சுட்டு இருக்கேன். மகாத்மாவான வசிஷ்டரும் சாதிச்சிருக்கார். எப்பெல்லாம் பெரிய ஆபத்துகள்லாம் வந்து சேர்றதோ அப்போ ஹரிதான் ஸ்மர்த்தவியர், பகவான் ஹரிஹிதான் நினைத்துக் கொள்ளப்பட வேண்டியவர் என்று சாத்தியம். பரமாபதமாபன்னஹா மனசா சிந்தையே தரிம். ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துருத்துன்னா மனசால ஹரியை தியானம் பண்ணுங்கோள். இத்தியாதிக்கம் அபிப்ரேதம் இத்தியேதது அபிப்ரேதம். இந்த பிரமாணங்கள்லாம் இந்த இடத்துல ஹரே என்ற சப்தத்தினால் அபிப்ராயப்படுகிறார். இதையெல்லாம் மனசில் வச்சுட்டுதான் சாதிக்கிறார்னு அர்த்தம். கிருப்பையா லப்தாவசரேத்யபிப்ரேதம். கிருப்பையான்றதுக்கு என்ன சாதிக்கிறார்னா, அவமுக்கும் ஒரு அவகாசம் கிடைச்சிருக்கு சுவாமி, என்னை காப்பாற்றுறதுக்கு கிருப்பை ஒன்று. என்ன கேவலம் இத்தப்பரம் மத் வியாபார நிரபேட்சம் இத்தி பாவா, என்னுடைய எந்த ஒரு வியாபாரத்தையும் அபேட்சிக்காதி கிருப்பையா. என்ன நீ இதை பண்ணு அதை பண்றதெல்லாம் போயிடுச்சு சுவாமி, நீ என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது, சாதனானுஷ்டானமே பண்ண முடியாத ஸ்தித்தியில் இருக்கேன் சுவாமி, காக்காசுரன் மாதிரி வந்து விழுந்திருக்கேன் சுவாமின்னு தாத்பரி. ஏற்கனவே நீ அந்த மாதிரி ரட்சிச்சிருக்கிறது உண்டு. கேவலம் இத்தப்பரம் மத் வியாபார நிரபேட்சம், என்கிட்ட இருந்து ஒரு வியாபாரத்தையும் ஒரு விதமான செயலையும் ஒரு விதமான செயலையும் எதிர்பார்க்காமல் என்னை ரட்சிக்க வேண்டும். கிருப்பையா கேவலத்தேன சாதனாந்தர சாதனானந்தர நிஷ்பாதன துவாரகம் ரக்ஷணம் வியவச்சித்தியது. அதாவது ஏதோ ஒன்னத்தை பண்ணி அதன் மூலமாக காப்பாத்துறதுன்றது இங்க வேண்டாம், அப்படிப்பட்ட ரக்ஷணம் வேண்டாம். என நீரே ரட்சிக்கணும், என்கிட்டேந்து எந்த ஒரு சாதனத்தையும் அபேட்சிக்காமல் ரட்சிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆத்மசாத்குரு தாசபூதம் மாம் உபாயோபேயாந்தர வைமுக்கிய கரணேன. ஆத்மசாத்குருக்கு என்ன சொல்ற, தாசபூதனான அடியேனி வேற ஒரு உபாயமோ வேற ஒரு உபேயமோ இல்லாமல் ஸ்வகைங்கரிய ரசம் குருஷ்வ, உம்முடைய கைங்கரியத்திலேயே ரசமுடையவனாக மாற்று. ஏற்கனவே திகசுச்சிம் இது பூர்வ ஸ்வாத்ம திரஸ்காரா அனுவர்த்தியா ஆத்மி அநாதரத்யோதனாய அத்திர மாமித்தனுக்தி. இந்த இடத்துல கிருப்பையா கேவலம் ஆத்மசாத்குருன்னு சாச்சார், மாம்னு சொல்லல, மாம் ஆத்மசாத்குருன் மாம் ஏன் சொல்லலன்னா முன் ஸ்லோகத்திலேயே நிந்திச்சுன்னு இருக்கார் தன்னை, அதனால நிந்திச்சுன்னு இருக்கிற தன்னை மறுபடியும் மாம்னு சொல்லாம திகசுச்சிம் இது பூர்வோக்த ஸ்வாத்ம திரஸ்கார அனுவர்த்தியா, அதுதான் இங்கேயும் ஸ்வாத்ம திரஸ்காரம் தான் இங்கேயும் மறுபடியும் கண்டினியூவர் அனுவர்த்தினா கண்டினியூவேஷன். ஆத்மனி அநாதர தியோதனாய என்ன என்ன அது என்னதான் சுவாமின் அப்படின்னு சொல்லுவாளா மறுபடியும், இதை இந்த ஜந்துவை காப்பாத்துன்னு தாத்பரியம், அதனால மறுபடியும் மாம்னு சொல்லலை. அங்கே சொல்லிட்டார் திகசுச்சிம் அவினீதம் நிர்தயம் மாம்னு சாச்சார், அப்பேற்பட்ட என்ன மறுபடியும் என்னன்னு சொல்லிக்கணுமன்னு அன்னிட்டு தன்னை அநாதரத்துவ சூச்சனம் பண்றதுக்காக இது இது ஒரு வஸ்து, இதை போய் என்னை மறுபடியும் மாம்னு சொல்லிக்கணும் மக்களும் அப்படின்ற எண்ணத்தினால மாம்னுட்டு சாதிக்காம விட்டுட்டார் இந்த ஸ்லோகத்தில். அது சுவாமியினுடைய ஃபைண்டிங். அபராத சஹசிரபாஜனம் பதிதம் பீமபவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு. அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துள்ளாம். அவிவேக கணாந்ததின் முகே பகுசா சந்தத துக்கவரிஷிணி பகவன் பவதுர்தினே பதஹம் ஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுத. அவிவேக கணாந்த திங்முகே, அவிவேகம் என்கிற ஒரு பெரிய அந்தகாரம், கனமான அந்தகாரம், நிபிடமான அந்தகாரம், ரொம்ப டென்ஸான அந்தகாரம், அப்படிப்பட்ட ஒரு திங்முகே ஒரு திசையினுடைய ஒரு முகத்தி ஒரு ஏதோ ஒரு இடத்துல அது எப்படா இருக்குன்னா, பகுசா சந்தத துக்க வருஷினி, எப்பவும் துக்கத்தையே வருஷிச்சின்றிருக்கக்கூடியது அது. அப்படிப்பட்ட பகவன் பவ துர்தினை, சம்சாரம் என்கிற ஒரு துர்தினத்தில், என இருட்டு, இது இருட்டாகிற ஒரு துர்தினம். துர்தினம்னா மேகச்சன்னேன்னு துர்தினம்னுட்டு எதா எதா விமர் எதா யதான பஷ்யந்தி தமோ விமர்தினம் கவிம் ஜனாஸ்தத் கதையந்தி துர்தீனம் என்று அரசாணிப்பாளைய வெங்கடாத்வரி சுவாமி விஸ்வகுநாத சம்பூலியும் சாதிக்கிறார். என்னைக்கு சூரியனை பார்க்கலையோ அது துர்தினம். அந்த மாதிரி அடியன் ஒரு துர்தினத்தில் வந்து விழுந்திருக்கேன். அது என்னடானா துக்கத்தையே வருஷிச்சுன்னு இருக்கிறது. அதுவும் அந்தகாரமயமானது, ஏன்னா சூரியன் இல்லையே. அதில் வந்து விழுந்துட்டேன் சுவாமின், அதில் போய் தவறி விழுந்துட்டேன். ஸ்கலிதம் மாமவலோகையாச்சு, உன்னுடைய திருக்கண்களால், திருக்கண்களால் ஒளி வீசுகிற டார்ச் மாதிரி ஒளி வீசுகிற திருக்கண்களால் அடியனை கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நதர்மனிஷ்டோஸ்மி இத்தியாரப்பிய அகிஞ்சனஹா இத்தியந்தேன உக்தம் பிரபஞ்சயதி. நதர்மனிஷ்டோஸ்மி நசாத்மவேதி ந பக்திமான் ஸ்வத் சரணாரவிந்தேன ஆரம்பிச்சு அகிஞ்சனோ நன்யகதி சரண்யா தொத்பாதமூலம் சரண்ய தொத்பாதமூலம் சரணம் பிரபத்தியே என்ற பரியந்தமாக என்ன சாதிச்சாரோ அது மொத்தத்தையும் இந்த இடத்துல மறுபடியும் அபிப்பிராயப்பட்டு சாதிக்கிறார். அவிவேகன்னு ஆரம்பிச்சு அவிவேக ரூப கணைகி அந்தானி பிரகாசரகிதானி திங்முகானி எஸ்ய தத்தோக்தம். இது வந்து எப்படினா எந்த திசையினுடைய முகங்களும் எல்லா திசை திக்குகளும் அர்த்தம். அந்தகாரமயமா இருக்கு எப்படின்னா அவிவேகம் என்கிற அந்தகாரம். அவிவேகம்னா விவேகம் இல்லாமல் இருத்தல், இதை பண்ண வேண்டும் இதை பண்ணக்கூடாது என்ற விவேகம் இல்லாமல் இருப்பது. சதசத் அவிவேகம், இது நல்லது இது கெட்டது என்ற விவேகம் இல்லாமல் இருப்பது. இது விவேச்சனம்னால் சாதாரணமாக நல்லது கெட்டதுகளை அறியக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை தான் விவேகம் என்று சொல்லுவோம். அது ஒரு விதமான ஞானம். அது அவிவேகம்ன்றது அஞ்ஞானம். அவிவேக ரூபைகி கணைகி, அதுவும் எப்படா இருக்குன்னா மேகங்கள், அவிவேகம்ன்ற மேகங்கள். அவிவேகத்தை மேகமா வச்சுக்கணும், ஏன்னா மேகச்சன்னி தான துர்தினம். மேகங்கள்லாம் பூர்த்தியா ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தா ஆகாசத்தை அன்னைக்கு துர்தினம்னு சொல்றான்னு சொன்னார். இப்பவும் பவ துர்தினேன்னு சாதிக்கிறார். அதனால மேகங்கள்லாம் வியாப்தமா இருக்கு, அதனால அந்தகாரமயமா இருக்கு, பிரகாசரகிதமா இருக்கு. எது திங்முகங்கள்லாம் எல்லா திக்குகளும் அந்தகாரமயமா இருக்கு. ததோக்தம், அப்படிப்பட்ட அவிவேக கணாந்த திங்முகே, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லா திக்குகளும் அந்தகாரமயமாக இருக்கக்கூடிய சமயம் அவிவேகம் என்கிற அந்தகாரம். பகுதா தாபத்ரய ரூபேண சாரீரிக மானசிக மானசாதி ததவாந்தரபேதைஷ பகுதானால் தாபத்ரயங்கள், ஆத்தியாத்மிக ஆதிதெய்வீக ஆதிபௌத்திக தாபத்ரயங்கள் சாரீரகமாகவும் மானசிகமாகவும் நிறைய சிரமங்களை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பகுதா தான பிரகாரம், தான் பிரகாரார்த்தகமான சப்தம். அதனால என்ன பிரகாரம்னால் ஆத்தியாத்மிக ஆதிதெய்வீக ஆதிபௌத்திகம், அது சாரீரகமாகவும் மானசிகமாகவும், மானசிகமான ஆத்தியாத்மிக ஆதிபௌத்திக ஆதிதெய்வீகங்கள், சாரீரகமான ஆத்தியாத்மிக ஆதிபௌத்திக ஆதிதெய்வீகங்கள் என்று வகைப்படுத்தி அநேக பிரகாரமான சிரமங்கள். சந்தத துக்க வரிஷினி, அது மேல விஷயம் என்னன்னா அதுவும் சந்தத என்ற சப்தத்தினால கண்டினியூட்டி சொல்லப்படும். எப்பவும் துக்கம்தான், அப்படி துக்கத்தையே எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய இந்த சம்சாரம். பகவன், ஹே பகவன், ஹேய பிரதிபட்ட கல்யாணிக நீர்க்கீர் ஒசத்தியா இருக்கீர், எப்பவும் ஹேய பிரதிபட்டராக இருக்கீர், ஒரு விதமான ஹேய குணங்கள் நம்மிடத்தில் இல்லை, கல்யாண குணங்களே இருக்கின்றன. அப்படிப்பட்ட தொமேவ மாம் மோச்சயித்தும் அருகசி, அப்படிப்பட்டவன் உம்மால் தான் என்னை காப்பாற்ற முடியுமே தவிர வேற யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. பகவன் அப்படின்னு பகவன் சப்தத்துக்கு ஷண்ணாம் பகை தீரனா ஞானசக்தி வலைஸ்வரிய வீரிய தேஜாம்ச சேஷத்தகான்னு சொன்ன கிரமத்தில் எல்லா குணங்களும் நிறைந்தவர், ஹேய பிரதிபட்டர், ஹேய குணங்கள் எதுவும் இல்லாதவர், நிஷேத குணங்கள் இல்லாதவர், அப்படிப்பட்ட உம்மால் மட்டும்தான் என்னை விமோச்சனம் செய்ய முடியும் இந்த சம்சார சமுத்திர இந்த சம்சார துர்தினத்திலிருந்து. பிரகாசகதி விரோதித்தையா பவசிய துர்தினத்துரு, பிரகாசத்தினுடைய கதி, பிரகாசமே இங்க வராதே, அதனால இந்த துர்தினம்னு. ஏன்னா ஏன் இந்த சம்சாரத்தை துர்தினம்னு சாதிச்சார்னா பிரகாசமே வராதே உள்ள, அப்படி இருக்கு, அந்தகாரமயமா இருக்கு. அவிவேகம் இருக்கச்ச அந்தகாரம் இருக்கதானே இருக்கும். அதனால துர்தினத்துவ ரூபணம் பண்ணார் இந்த சம்சாரத்துக்கு. பவ துர்தினி, பவன்ன சம்சாரம். பதஹா கர்மயோகாதி நிவர்த்தி தர்ம ரூப முக்தி மார்க்காத். கர்மயோகாதி, கர்மயோக ஞான யோகாதிகள்லாம் நிவர்த்தி தர்ம ரூப முக்தி மார்க்காத். அந்த முக்தி மார்க்கத்திலிருந்து, பதஹா முக்தி மார்க்கத்திலிருந்து, ஸ்கலிதம் முக்தி மார்க்கத்திலிருந்து வெளியில வந்தவன் அர்த்தம். அந்த முக்தி மார்க்கம் எப்படின்னாக்க, கர்மயோகாதி நிவர்த்தி தர்ம ரூப முக்தி மார்க்காது ஸ்கலிதம். அதாவது கர்மயோகாதிகளை அனுஷ்டானம் பண்ணால்தான் நிவர்த்தி தர்மம் வரும், அதுதான் மோட்சத்துக்கு மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து அடியேன் இல்லாமல் வழுவி விட்டேன், நழுவி விட்டேன். ஸ்கலிதம் பிரபிரஷ்டம், அதிலிருந்து வழுக்கி விழுந்துட்டேன். மாம் தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யே இது வாதினம் இது பாவா. தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யேன்னு என்னென்ன, அகிஞ்சனோனந்த மகார்ணவாந்தா சிராயமே குலமிவாசிலப்தா அனுத்தமம் பார்த்துனதும் தயாயான்னு பிரார்த்திச்சு என்னை நீர் உண்மை விட்டா வேற யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது. பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சாதிச்சார். அப்படி சொல்ற என்னை ரட்சிக்க வேண்டும் மாம் கருத்து. மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில் மாம் வருது. பகவன் பவதுர்தினே பதஸ்கலிதம் மாம் அவலோகைய அனுகிரணீஷ்வ, என்னன்னா என்னை குளிர கட்டாட்சிக்க வேண்டும் என்ற அர்த்தம். குளிர கட்டாட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்னால், அவர் தன்னுடைய பார்வையால் அங்கீகரித்தல், அனுகிரகம் பண்றது. அனுகிரகம்னா அக்செப்டன்ஸ். அனுகிரகனா என்ன அர்த்தம்னால், அவர் அவரை தன்னுடைய பார்வையால் பார்வைக்கு விஷயமாக்குதல் என்று அர்த்தம். அவலோகைய அனுகிரணீஷ்வ இத்யர்த்தம். அச்சுத நத்யஜேயம் கதஞ்சன இத்தியாதி வாதினம் துமாசிதா சுதா நபவதி இத்தியபிப்ராயம். நத்தியஜேயம்னு நீர் சாதிச்சவர், நத்தியஜேயம் கதஞ்சனு சாதிச்ச அப்படிப்பட்ட வாதினம் துவாம், அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய உண்மை ஆசித்தனானவத்தன் சுதோ நபவதி எப்பவுமே நழுவ மாட்டான். அதனால் ந சுதோ பவதி கஷ்டித் எஸ்மாத் சஹா அச்சுதா அப்படின்னு ஒரு உற்பத்தியை இந்த இடத்துல இன்டெரக்டா சாதிக்கிறார். மூடோயம் அல்பமதிஹி அல்ப விசேஷ்டிதோயம் கிளிஷ்டம் மனஹா அஸ்ய விஷயே நமை பிரசங்கி இத்தம் கிருபாம் குருமை பிரணதே கிலேஷ துவாம் ஸ்தோத்தும் அபியுஜ துவாம் ஸ்தோத்தும் அம்புஜபவோபிஹி தேவ நேஷா இது க்ஷத்ரபந்தூக்தம். க்ஷத்ரபந்து சொல்றான், மூடோயம் அல்பமதிஹி அல்ப விசேஷ்டிதோயம் கிளிஷ்டம் மனோஸ்ய விஷயைஹி நமயி பிரசங்கி இத்தம் கிருபாம் குரு மயி பிரணதே கிலேஷ துவாம் ஸ்தோத்தும் அம்புஜபவோபிஹி தேவநேஷ இது க்ஷத்ரபந்துக்தம். க்ஷத்ரபந்து சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறாருங்க. மாம் அவலோகயாச்சுத ஸ்கலிதம், என மூடனான அடியேன், அல்பமதி ரொம்ப கொஞ்சமான ஞானம், குன்றிய மதி, அல்ப விசேஷ்டிதா ஏதோ என்ன பண்ணும் தெரியாத எதையோ பண்ணக்கூடியவன், கிளிஷ்டம் கஷ்டத்தில் இருக்கிறவன். இவனுடைய மனசானது ஏண்டா கிளிஷ்டமா இருக்குன்னால், விஷயங்கள்லாம் பகவானிடத்தில் போய் சேரமாட்டேன்றது, என்னுடைய மனசுல பகவத் விஷயமான சிந்தனை வரமாட்டேங்கிறது. இத்தம் கிருபாம் குருமை, இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா, கிருபாம் குருமை பிரணத்தை அகிலேஷ துவாம் ஸ்தோத்தும் அம்புஜபவோபிஹி தேவநேஷ, உன்னை ஸ்தோத்திரம் பண்றது பிரம்மாவாலேயே முடியாத காரியம். ஸ்தோத்தும் அம்புஜபவோபிஹி தேவநேஷஹா இது க்ஷத்ரபந்தூக்தம். சோஹம் தே தேவதேவேஷ இத்தியாதி காளிய வாக்கியம் ச அனுசந்தேயம். சோகம் தே தேவதேவேச என்று காளியன் சர்ப்பம், சர்ப்பம் மேலே ஏறி அதை அடக்கின உடனே காளியன் பேசுகிற பேச்சும் இதுவும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டியவைகள் என்று சாதிக்கிறார். என ஸ்கலிதம்னு இருக்கு, பதஸ்கலிதம் மாம் அவலோகையாச்சுதான்னு இருக்கு. நீர் பார்த்தால் மட்டும்தான் எங்களுக்கு விடிவே தவிர வேற விடிவே கிடையாது, இந்த துர்தினத்திலிருந்து விடிவே கிடையாது. விடியல் காலம் விடியற் காலம்னு ஒன்று வரும்னால் உம்முடைய உம்முடைய கட்டாட்சம் மேலப்படுறது மட்டும்தான். சூரியன் வந்து என்னைக்கு சூரியனுடைய பிரகாசம் பூமியில் படலையோ அந்த தினத்தை தானே துர்தினம்னு சொல்கிறாள். சூரியன் படாட்டா போட்டும், சூரியனும் சந்திரனும் தானே உமக்கு கண்கள். உம்முடைய கண்களால் எங்களை குளிர கட்டாட்சித்தால் அதுவே துர்தினத்தை அகற்றி சுதினமாக எங்களை, சுதினத்தில் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடக்கூடிய சாமர்த்தியமுடையவைகள் தேவர் திருக்கண்களுடைய கட்டாட்சங்கள் என்று அந்த கட்டாட்சங்களை பிரார்த்திக்கிறார். மாம் அவலோகயாட்சித என்ற இந்த ஸ்லோகத்தினால் அவிவேக கனந்ததின் முகே பகுதா சந்தத துக்க வருஷினி என துக்கத்தையே கொடுக்கக்கூடிய, துக்கத்தையே கொடுக்கக்கூடிய இந்த துர்தினம், சம்சாரமாகிற துர்தினத்தில் உம்முடைய கட்டாட்சமாகிற ஒரு ஒளியை வீசி எங்களை ஒளிமயமான எதிர்காலம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று தாத்பரியம். பகவன் பவதுர்தினே பசஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுத என்று அடுத்த ஸ்லோகத்தை, அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.